ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविज्ञानां हयग्रीवमुपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयुगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपणकार्यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थतं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेळुदिनाडेन्नुं तिरुकुरुहूरेन्नुं मरुविनियमन्पुरुणलेन्नुम् ஹருமலைகளந்தாதி செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரே எல்லா திரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு ஷடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற மாந்திகழும் சோலை மதிளரங்கருவன் புகழ் மேல் ஆன்ற தமிழ்வரைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மெம்பால் வளர்த்த இதத்தாயி ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர் போல் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சமிதத்தாம் சுதாஹதீ ஸ்ரீமத் வேதாந்தராமானுசேதி கிருபையா ரங்கிணின் யஸ்தபாரம் தத்சம்பிராப்த அகமாந்தத்விதே மனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீ ரங்கராமானுஜமுனி கருணாலப்த மோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாத யுக்ம கரவீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருதபூரி பரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீவத்ஸவம் சித்ரகம் ஸ்ரீ ராகவ பிரியம் சகம் பஞ்சாச்சாரிய கிருபாபாத்ரம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் வேதாந்த லக்ஷ்மண முனே பாதரேகாமயம் சதா சததீன பிரவர்த்தியாதிம் ஹரிதம் மாதவம் பஜே. வேத பொருள் விளக்கிய வகுடாபரணர் அப்படின்ற ஒரு தலைப்பு. அதுல வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல அவதாரம் பண்ண எம்பெருமானுடைய பக்திய பலபடியில வந்து தன்னுடைய பாசுரங்கள்ல அனுசந்திச்சு நம்மளையெல்லாம் அனுசந்தானம் இனி வரைக்கும் பண்ண வச்சுருக்கிற சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வாராகவும் இருந்து அன்னையாய் அத்தனாய் என்றது போல ஆழ்வாராகவும் இருந்து ஆச்சாரியராகவும் இருக்கக்கூடிய அவரை பத்தி சுவாமி தேசிகன் தன்னுடைய பாதுகா சஹசிரம்ன்ற கிரந்தத்துல சமாக்கியா பத்ததி அப்படின்ற ரெண்டாவது பத்ததியில 10 ஸ்லோகங்கள் மூலமா சுவாமி நம்மாழ்வாரையும் அவருடைய ஆச்சரியமான திவ்ய பிரபந்தமா இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழியினுடைய பெருமையையும் அதே போல கண்ணினும் சிறுத்தாம்புல மதுரகவியாழ்வார் காண்பிச்ச 10 பாசுரங்கள் அதன் மூலமாகவும் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பாதுகா சகசிரத்துல சமாக்கியா பத்ததியும் அதே நேரத்துல கண்ணினும் சிறுத்தாம்பியும் சேர்த்து இந்த வைகாசி விசாகத்துக்கு அனுபவிக்கணும்னு தெரிவாள்லாம் அடியனை வந்து ஏதோ நியோகம் பண்ணான்னு எடுத்துக்கிறேன். பகவானே ஆக்னியிட்டான் ஆழ்வார் ஆச்சாரியால் பாதுகையினுடைய கிருபைய வேண்டிட்டு இத வந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம சனாதன தர்மத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்ற இந்த சித்தாந்தம் உபய வேதாந்த சித்தாந்தம் அப்படின்னு போற்றப்படுகிறது. உபய வேதாந்தம்னா இரண்டு மறை, அதாவது இரண்டும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொல்றது. அது ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அதாவது முழுமுதற் கடவுள் பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான், அதாவது மகாலட்சுமியோட சேர்ந்த மகாவிஷ்ணுவே பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு வேதமுமே, சமஸ்கிருத வேதமும் சரி, அதே நேரத்துல ஆழ்வார்கள் திருவாக்கிலிருந்து வந்த தமிழ் வேதமும் சரி. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்மாழ்வார் அப்படின்ற அந்த ஆழ்வாரினுடைய பிரபாவம் என்ன, அவர் பண்ண ஆச்சரியமான நான்கு பிரபந்தங்கள் என்ன, அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கிரமேண நம்ம அனுபவிக்க போறோம். இன்னைக்கு ஆழ்வாருடைய பத்தி முதல்ல ஒரு உபோத்காதம்னா ஒரு முன்னுரையா ஆழ்வாரை பத்தின விஷயத்தை முதல்ல பார்க்க போறோம். முதல் ஸ்லோகத்து மூலமாகவும் முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஆச்சாரியர்கள் ஏன் நமக்கு தேவைப்படுறா இந்த லோகத்துல அப்படின்றத நாம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதாவது வேதமும் சொல்லும் பொழுது ஆச்சாரிய தேவோபவ அப்படின்னு சொல்றது, ஆச்சாரியனை வந்து எம்பெருமான போல நாம வந்து நினைக்கணும் அப்படின்னு வேதமே சொல்லி கொடுக்கறது நமக்கு. எதனால அப்படின்னா, அத சுவாமி தேசிகன் அழகா ஒரு பாசுரத்தினால காமிக்கிறார். ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றி நபர் குறு கைமாறு மாயனும் காணகின்றான். அதாவது நம்ம மனசுல பல பல இருள் அப்படியே நம்ம கவ்வின் இருக்கு, அந்த இருள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் நம்ம ஆச்சாரியர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஏதே மஹ்யம் அபோட மன்மத சரோன் மாசாய நாசாதய கிரையந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா சுதந்தாமிக ஸ்ரத்தா தத்ய சரண்ய தம்பதிதயா வித்யாபகா வியாபகாஹ ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாஹ. நம் ஆச்சாரியர்கள் வைராகிய நிதிகளாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும், அதாவது இந்த லோக விஷயங்கள்ல எதிரியுமே ஒரு பெரிய ஆசையெல்லாம் வைக்காமலும் எம்பெருமான அடையணும்ன்றதையே தங்களுடைய முழுமுதல் குறிக்கோளாகவும் கொண்டவர்கள். அதே நேரத்துல இந்த சம்சாரமாகிற பிறப்பிறப்புன்ற சூழல், அதாவது திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவார், சாதலும் பிறத்தலும் என்றிவற்றை, அதாவது இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்றா போல இந்த இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கு ஒரு சுழல். இதுல பல கஷ்டங்களை மனுஷ வாழ்விலையும் மத்தமத்த பிராணிகள் வாழ்விலையும் நாம் அனுபவிச்சுருந்து இப்ப இந்த வைஷ்ணவம்ன்ற ஆச்சரியமான ஒரு பிறவி அடைஞ்சிருக்கோம். அந்த பிறவியை நமக்கு சாபல்யம் பண்ணி கொடுத்தவர் இந்த ஆழ்வார். இவருக்கு பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர்னு பேர். அதாவது நாமெல்லாம் இன்னைக்கு பெருமாள்கிட்ட ஒரு சரணாகத்தின்ற ஒரு வியாஜத்தை, அதாவது ஒரு சாக்க வச்சுட்டு நமக்கு மோட்சம் எம்பெருமான் கொடுக்குறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் சரணாகத்தின்றது. அந்த சரணாகத்தியை எம்பெருமான் ஏத்துண்டு நாம இத்தனை பிறவிகளா பண்ண தப்பை எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல மன்னித்து அதே நேரத்துல நமக்கு வீழ்ச்சி இல்லாத வாழ்ச்சியா இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை கொடுக்குறான்னா அப்ப எம்பெருமானுடைய கருணைக்கு அளவே இல்லை. அந்த கருணையை நமக்கு பெற்று தந்தவர் இந்த சுவாமி நம்மாழ்வார் கலியுகத்துல. அப்ப நம்மாழ்வாருடைய பெருமையை நாம எந்த அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத பற்பல பூர்வாச்சாரியர்கள் அவர்கிட்ட நேரடி சிஷ்யரா இருந்த மதுரகவிகள், அதுக்கப்புறம் அந்த நாதமுனிகள் அப்படின்ற ஆச்சாரியர்கள் மூலமா வந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை, அதுக்கப்புறம் சுவாமி பாஷ்யக்காரர்னு சொல்லக்கூடிய, அதாவது ராமானுஜர் பேரை சொன்னாலே அன்னைக்கும் அமுதூர் அப்படிப்பட்ட சுவாமி பாஷ்யக்காரர், அதுக்கப்புறம் விசேஷமா எல்லா பூர்வாச்சாரியாலையும் கொண்டாடுவதை போல நம்மாழ்வார பல படிகள்ல தன்னுடைய தமிழ் பிரபந்தங்கள்னாலேயும் சம்ஸ்கிருத பிரபந்தங்கள்னாலேயும் கொண்டாடின சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படியாக நம் பூர்வாச்சாரியர்கள் எப்படி அனுபவிச்சாலோ அந்த சுவாமி நம்மாழ்வார நாம இன்னைக்கு அனுபவிக்கணும். அப்ப ஆச்சாரியனுடைய தேவை இந்த இருள் தருமா ஞாலத்துல நமக்கு தேவையா இருக்கு. அதாவது இந்த சம்சாரம்ன்றது ஒரு பெரிய இருட்டு, இருட்டுல நமக்கு கையில விளக்கும் இல்லை. அப்ப அந்த விளக்க கொடுத்து நம்மளை வந்து சரியான பாதையில் அழைத்து செல்பவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு நிச்சயமா தேவையானவர்கள். இதுல இந்த சம்பிரதாயத்துல முதல் ஆச்சாரியன் எம்பெருமான். அவன் வந்து எப்படிப்பட்டவன்னா, மாமபி அகில லோகானாம் குரு நாராயணோ குரு. தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சம்பிரதாயம், அதாவது ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன். திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு அப்படின்னு ஆழ்வார் சொன்னதை போல, இப்படி பிராட்டிமார்களோட வீற்று இருக்கக்கூடிய எம்பெருமான், அதுலயும் ஸ்ரீனிவாசனா இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் இந்த சம்பிரதாயத்திற்கு முதல் ஆச்சாரியன். அப்படி அந்த எம்பெருமான், அடுத்தது பிராட்டி, அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர்ன்ற சேனை முதன்மையார், அவருக்கு அப்புறம் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்ற நாலாவது படிநிலையில சுவாமி நம்மாழ்வார் நமக்கெல்லாம் இந்த கலியுகத்துல ஆச்சாரியரான. நம்மாழ்வாருடைய அவதாரமே ஒரு ஆச்சரியமான ஒரு அவதாரம். அதாவது சுகபிரம்மம்னு சொல்லக்கூடிய பாகவதத்தை அருளி செய்த சுகாச்சாரியால் அப்படிப்பட்டவர் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். மற்ற ஆழ்வார்களுடைய அவதாரத்தெல்லாம் தன்னுடைய பாகவதத்திலேயே அழகா சொல்லிடுறார். எப்படி சொல்றாருன்னா, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக குவச்சித் குவச்சின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷா தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்சீச்ச மகாநதி அப்படின்ற. அதாவது இந்த திரமிட தேசம் எவ்வளவு பாவனமான தேசம் நம்ம திரமிட தேசம். இந்த பாவனமான திரமிட தேசத்துல தாமிரபர்ணி நதிக்கரையிலையும் மற்ற காவேரி பாலாறு மற்ற நதிக்கரைகள்லையும் விஷ்ணு பாராயணர்கள் அவதரித்துக் கொண்டே இருக்க போகிறார்கள். எப்படிப்பட்ட கலியில, கொடுமையான கலிகாலத்துல இப்படி அவதரிச்சு எம்பெருமான் அடையக்கூடிய மார்க்கத்தை நிலைநிறுத்தி அதன்படி அனைவரையும் உஜ்ஜீவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி அவரால் சொல்லப்பட்டு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம்ன்ற கிரந்தத்துல சொல்ற, எதுக்காக பெருமாள் வந்து ஆழ்வார்களை அவதரிப்பிச்சான் அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே பெருமாள் பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், தசாவதாரம் பண்ணார், எப்படி எப்படி இருந்தா நமக்கு உபதேசம் பண்ணார். பாருங்க, ராமனா முதல்ல வந்து நடந்து காண்பிச்சார், தர்மத்தின் வழி ஆச்சரணை பண்ணி நடந்து காண்பிச்சார், அவர் மேல ஒரு 100 பழி போட்டா. சரி, கண்ணனா வந்து உபதேசமா பண்ணிடுவோம், ராம அவதாரத்துல நடந்துதான் காண்பிச்சோம், அப்படி காண்பிச்சும் போதே இவளுக்கு புரியல, ஒருவேளை உபதேசமா பண்ணா புரியுமோ என்னவோ அப்படின்னு பெருமாள் ஆச்சரியமா ஸ்ரீமத் பகவத்கீதா போன்ற பல பல பிரமாணங்களை எடுத்து உபதேசம் பண்ணார். பல மகரிஷிகளை வச்சு பல காரியங்களை பாரதத்துல சொல்லிட்டே வந்தார். நடுவுல வந்து விதுரை நினைச்சு விதுர நீதி சொன்னார். அதே மாதிரி சனக் சுஜாத மகரிஷியை வச்சு சனக் சுஜாதியன் சொன்னார். ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார். இப்படி பற்பல சொல்லியும் மக்கள் வந்து அந்த நெறிப்பட்டு மோக்ஷத்தை அடையணும்னு யாருமே நினைக்கிறீங்க. மோக்ஷம்ன்றது எம்பெருமானை அடைந்து ஸ்ரீவைகுண்டத்தில் அவனுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் சொன்னா போல, நம்ம ஒழிவில் காலமெல்லாம், அதாவது அனாதி காலமா, இதுக்கப்புறம் மேல இருக்கிற காலம் எம்பெருமான சரணாகதி ஆச்சாரியன் மூலம் பண்ணிட்டோம்னா அவன் திருவடியை ஸ்ரீவைகுண்டத்தில் அடைஞ்சு நித்த கைங்கரியம் பண்ணிட்டே இருக்க போறோம். அந்த கைங்கரியம் முடியவே முடியாது, அதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஏன் அப்படின்னா, பெருமாள் ஆராத வமுதன், ஆரா வமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே. அந்த ஆராத அமுதன் நம்மளால சேவிச்சு முடிக்க முடியுமோ? அக்காரக்கனியே உன்னயானே, அதனால அந்த அக்காரக்கனியை நம்மளால சுவைத்திட முடியுமான்னு அதெல்லாம் முடியவே முடியாது. அப்படிப்பட்ட எம்பெருமான நாம் அனுபவிச்சுட்டே இருக்க போறோம். குழாங்களாய் அடியீர் உடன் கூடி நின்றாடுமினே. அழ்வார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கோ, நாம மாத்திரம் இல்ல, நம்மளோட சேர்ந்த அத்தனை பாகவதர்களும் எம்பெருமான வைகுண்டத்துல அனுபவிக்க போறா. அப்ப அங்க ஏற்கனவே அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா, நாம தான் டூ லேட். நாம தான் இப்ப இங்க சம்சாரத்துல இன்னும் சரணாகத்தியை அருட்டிச்சு எம்பெருமான்ட்ட போறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். அப்ப சரணாகத்தியை எல்லாரும் பண்ணணும்னு காண்பிச்சு கொடுத்து, அந்த சரணாகத்தின்றது எம்பெருமான் திருவடியை ஒரு ஆச்சாரியன் மூலம் பற்றுவது, அவன்கிட்ட சரணாகத்தியை நம்ம ஆத்மாவை எம்பெருமானிடம் ஒப்படைப்பது அப்படின்ற இந்த ஆச்சரியமான தத்துவத்தை சொல்லி கொடுத்து பெரிய மோட்ச பலனாகிய கைங்கரியத்தை நமக்கு இதனால பெற்றுக் கொடுத்தக்கூடிய பெரிய வள்ளல் இந்த சுவாமி நம்மாழ்வார். இவர் கலியில அவதாரம் பண்ணார். எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னா, திருக்குருகூர் அப்படின்ற க்ஷேத்திரத்துல அவதாரம் பண்ணார். அந்த க்ஷேத்திரம் எப்படிப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமிரபர்ணியினுடைய நதிக்கரையில இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்குருகூர் அப்படின்ற க்ஷேத்திரம். அங்க வந்து காரி என்ற பாகவதோத்தமருக்கும் உடையநங்கைக்கும் இவர் அவதாரம் பண்ண, இவர் அவதாரம் பண்ணதுல இருக்கிற அவ்வளவு வைசிஷ்டியம், அவதாரம் பண்ண தினமே ரொம்ப உயர்ந்தது. எந்த தினத்துல அவதாரம் பண்ணார்னா வெள்ளிக்கிழமையில அவதாரம் பண்ணார். ஏன் சுவாமி வெள்ளிக்கிழமையில அவதாரம் பண்ணார்? மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம், மங்கள வஸ்துக்கள்லாம் மங்களம் கொடுக்கக்கூடியவள் பிராட்டி. அப்படிப்பட்ட மங்களமான வெள்ளிக்கிழமையில அவதாரம் பண்ணி அந்த பிராட்டியினுடைய அருளுக்கு முதல்லயே பாத்திரம் ஆயிட்டார். சுவாமி, பிராட்டியினுடைய அருள் இல்லாம எம்பெருமான் அருளை பெற முடியாது. பிராட்டி அருள் வேணும்னா ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் வேணும். ஆச்சாரிய கட்டாட்சம், பிராட்டியின் கட்டாட்சம், எம்பெருமானுடைய கட்டாட்சம். எவ்வளவு அழகா படிநிலையை வச்சிருக்கா பாருங்க நம்ம பூர்வாள். ஏன்னா பிராட்டி அப்படிப்பட்ட கருணை கடன். அப்படி ஆச்சாரியன் வழி காமிக்க நம்ம பிராட்டி பெருமாள்கிட்ட நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பித்து உய்ய வேணும்னு ஆழ்வார் காண்பிக்க போறார் தன்னுடைய பிரபந்தத்துல. அப்படி இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லப்படுறது தாமிரபரணியினுடைய அந்த அழகானது. நிரஞ்சனமயம் ஜன கிம பிநேத்ர முன்னித்ரயன் நமஸ்யதி ஷட்த்விஷே நரகவைரி ஜீவாதனே அகஸ்த்ய கிரினிம் நகா சுபகவீச்சிகா சோதர ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபிகே சரஸ்லாகினே. சுவாமி அழகா சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்துல சுவாமி வேதாந்த தேசியன் நம்மாழ்வாருடைய பெருமை என்னென்ன என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டே வர அதுல ரொம்ப ஹாஸ்யமான விஷயம் இங்க அடங்கிட்டு இருக்கு. சுவாமி பெருமாள் வந்து ஆழ்வாரை காப்பாத்தினாரா, ஆழ்வார் பெருமாளை காப்பாத்தினாரான்னு சுவாமி இங்க கேட்டுக்கிறார். கேள்வி, யார வேண்டே அப்படின்ன உடனே நமஸ்ய தி ஷட்விஷே, நான் சேவிக்கிறேன். யார சேவிக்கிறேன்? ஷடகோபரை சேவிக்கிறேன். ஷடகோபரனா சுவாமி நம்மாழ்வார். அந்த பேர் ஏன் வந்ததுன்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்டவரை சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் தான் எம்பெருமான வந்து ரட்சிச்சவர். என்ன சுவாமி கொஞ்சம் தப்பா சொல்றேன், இல்ல சுவாமி பெருமாள் தான் ஆழ்வாரை ரட்சிச்சார். இல்ல இல்ல, ஆழ்வார் தான் பெருமாளை ரட்சிச்சார். ஏன்னா இந்த கலியுகத்துல பாபிஷ்டால் நிறைய பேரு வாத வருஷத்தினால தங்களுடைய வாத திறமையினால பெருமாளையும் அபகரிச்சிருவா, அவனுடைய விபூத்தியும் அபகரிச்சிருவான். எப்படின்னா இவன் பெருமாளே இல்லைன்றவா லோகத்துல, அடுத்தது இவனுக்கு சொந்தமானது இல்லை எல்லாம் எனக்கு சொந்தம்னு அபகரிச்சிருவா மொத்த பேரும். அப்படி அபகரிக்க விடாம தடுத்தவர் இந்த நம்மாழ்வார், அதனால இவரை சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி சங்கல்ப சூரியோதயத்துல அழகா சொல்றேன். அப்படிப்பட்ட ஆழ்வார் அவதாரம் பண்ணது வைசாக்கே விசாகாயாம் குருகாபுரி காரிஜம் பாண்டிய தேசே கலேஹே ஆதவ் சடாரிம் சைன்யபம் பஜே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எம்பெருமானுடைய சேனாபதி. சேனாபத்தினா அதாவது அந்த படைத்தலைவர், அவர் தான் சேனை முதலையார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவரா இருக்கக்கூடிய அந்த அந்த விஸ்வக்சேனர் சொல்லக்கூடியவருடைய அம்சமாக ஆழ்வார் அவதரிச்சார் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லப்படுறது. ஏ சுவாமி சேனை முதலமையார் அவதரிச்சார் அப்படின்னா இது ஏற்கனவே பெருமாள் எல்லா சொத்தையும் அவரண்டே கொடுத்துட்டாராம். இந்த ராமானுஜர் அழகா கத்தியத்துல சொல்ற விஸ்வக்சேனேன்யஸ்த சமஸ்தாத்ம ஐஸ்வர்யம், தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் பொறுப்பா கொடுத்துட்டாராம் பெருமாள் விஸ்வக்சேனத்த. தேவரீர் பாத்துக்க வேண்டியது, நான் ஆள வேண்டியது அப்படின்னு அவரெண்ட கொடுத்துட்டாராம். அதனால அவரே பார்த்தாரா, ஐயோ இந்த கலிகாலம் ரொம்ப மோசமா இருக்கு, எம்பெருமான அடையறதுக்கான உபனிஷத் வழிகள்லாம் எத்தனையோ இருந்தாலும் அந்த மக்கள் கடைபிடிக்க முடியாத அளவு கஷ்டப்படுவாளே, வேதங்களின் விழுப்புரளை தெரிஞ்சுக்கவே முடியாம போயிடுவேன், அப்ப திருப்பி பெருமாளே ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ண வேண்டியது அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அழகா வந்து சாய்ச்ச போல அபிநவ தசாவதாரம் பண்ணி இன்னொரு தரம் தசாவதாரம் பண்ணாராம் பெருமாள். அதுதான் ஆழ்வார்களுடைய அவதாரம்னு சுவாமி வந்து அழகா ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல காமிக்கிறார். அப்படி ஒரு அபிநவமா, அபிநவம்னா இன்னொரு தரம், ஒன்ஸ் அகைன் இன்னொரு 10 தரம் அவதாரம் அப்படின்னு பெருமாள் பண்ணாராம். இந்த தரம் பெருமாள் ஜாக்கிரதையா இருந்துட்டேன், போன தரம் கையில கோதண்டத்தை பிடிச்சிட்டு வந்தோம், இந்த தரம் கோதண்டம்லாம் சரி வராது, இந்த தரம் நாம வரும்பொழுது ஞான முத்திரையோட ஆச்சாரிய சுரூபத்துல வந்துட்டாதான் சரி வரும், மக்கள் அப்பதான் நம்ம சொல்றதை கேட்பா. கோதண்டத்தை பார்த்தா கோதண்டத்தையே பார்த்துட்டு இருக்கா, தோல் கண்டார் தோழைய கண்டாரு நம்மளை ரசிச்சுட்டே இருக்காளே தவிர ஒருத்தர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். சொன்னதை கேட்டா தானே மோட்சத்தை அடைய முடியும். அப்ப எம்பெருமானை சேவிச்சுட்டே இருந்தா போறாது, அவன் சொன்னதையும் கேட்டு அவன் அடையணும்ன்ற ஆசை இல்லை, அதாவது நிரந்தரமா அடைய வேண்டாமா, பெருமாளை இங்க சேவிச்சா போதுமா, அப்ப அங்கேயும் போய் சேவிக்கணும், நிரந்தரமா சேவிக்கணும். இங்க நமக்கு சேவை கிடைக்க மாட்டேன்றது, கொஞ்ச நேரம் திருப்பதி இல்லையே நம்மள ஒரு மணி நேரம் நிக்க விட்டா சுவாமி கால் வலிக்கிறது போறும் பெருமாளை சேவிச்சதுன்னு ரிட்டர்ன் வந்துடும். அப்ப அப்படிப்பட்ட அனுபவம் இல்ல, நிரந்தரமான அனுபவம் சீமை கூட்டத்துல எம்பெருமான அனுபவிச்சுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கறதுக்காகவே எம்பெருமான் நமக்காக அதாவது எதிர் சூழல் புக்கனை தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய அப்படின்னு நம்மாழ்வாரே சாய்க்கிறேன். அதாவது பெருமாள் பார்த்தானா எதிர்க்க எதிர்க்க வந்து நம்மளை புடிச்சுட்டே இருக்கான், திருப்பி திருப்பி நம்ம ஓடிண்டே இருக்கோம், அவங்கிட்ட இருந்து விலகி ஓடிண்டே இருக்கும். பெருமாள் பார்த்தானா, நீ ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னா பார்ப்போம். எதிர் சூழல் புக்கணைத்தோர் பிறப்பும், நம்ம ஒரு ஒரு பிறவியா எடுக்க பெருமாள் அதுக்குன்னு ஒரு ஒரு வழி வச்சு பின்னாடி வந்து அப்படியே மடக்கி மடக்கி நம்மளை எப்படியோ இந்த ஸ்ரீவைஷ்ணவத்துல கொண்டு வந்து நாமே பரம்பொருள், இதான் வழி, இவர் தான் ஆச்சாரியன், இவர் மூலம் என்ன அட வந்தா இந்த வைகுண்டம் கிடைக்கும்னு காண்பிக்கிறானாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த ஆழ்வாரா வந்து அவதாரம் பண்ணினான்றது அழகா காண்பிக்கப்படுறது. அடுத்தது ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் சிறு வயசுலயே குழந்தையா இருக்கும் பொழுதே ஷட்டரிப்புன்னு அவருக்கு திருநாமம், ஷட்டஜித்துன்னு அவருக்கு பேர். ஷட்டஜித்து, ஷட்டம்னா ஒரு வாயு, அத ஜித்து ஷட்ட கோபகா, ஷட்டத்தை கோபிச்சின்றவர்னு அர்த்தம். ஷட கோபகான்றதை விட ஷட்ட கோபகா தான் கரெக்ட். அதாவது ஷட்டத்தை கோபிச்சின்றாராம். ஷட்டம்னு ஒரு வாயு சுவாமி, வாயுனா ஒரு காற்று, அந்த காற்று என்ன பண்ணுமா நம்ம பிறக்கும் பொழுது நம்ம மேல பட்டுன்னு அடிச்சிருவோம். அது அடிச்ச உடனே என்ன சுவாமி எல்லாம் தான் அடிக்கிறது, பக்கத்துல ஏசி ஓடுறது, ஃபேன் ஓடுறது, எல்லாம் தான் அடிக்கிறது, இது என்ன ஒரு பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க. அதை நினைக்கிறதுனால தான் நமக்கு பூர்வ ஜென்மம் தெரிய மாட்டேன்றது, உத்தரம் என்னன்னு தெரிய மாட்டேன்றது, எங்க இருக்கோம் தெரியல. அதனாலதான் என்னவோ குழந்தை எல்லாம் குவா குவா குவான் கத்துறதோ அனுவோ, எங்க இருக்க எங்க இருக்கேன்னு கத்துறதோ அனுவோ. ஆழ்வார்க்கு அதெல்லாம் இல்ல, அவர் ஷட கோபர், அந்த ஷட்டம்ன்ற வாயுவே கோச்சுட்டார். அதனால அவருக்கு ஷடஜித்து, ஷட கோபா அப்படின்னு திருநாமம். அப்படி ஆழ்வார் சிறு வயசுலயே எம்பெருமானால மயர்வர மதிநலம் அருளினன், மயர்வர மதிநலம் அருளிட்டானா எம்பெருமான்ட்ட, எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துட்டானா அந்த எம்பெருமான். அதனால ஆழ்வார் பார்த்தார், இனிமே எம்பெருமான அடையறதுக்கு இவாளையெல்லாம் நம்ம தேத்தனும், இவாளை எல்லாரையும் நம்மளோட அழிச்சுட்டு போனோம்ன்ற அவாவினால தொண்டன் தொண்டன் தொண்டன் எல்லா தொண்டர்களையும் அழிச்சுட்டு போனோம்னு வேற ஆழ்வாருக்கு எண்ணம். அதனால அவர்களை விட தன்னை கீழமையா சொல்லிட்டு எல்லாரும் வாங்குவோம், எல்லாரும் வாங்குவோம் எம்பெருமான குழாங்களாய் அடியுடன், எல்லாரும் குழாங்களா போவோம் வாங்குவோம். அதான் உங்களுக்கெல்லாம் நான் சேவை என்ன பண்றேன், பரிசாரக பிருத்திய பிருத்திய, உங்களுக்கெல்லாம் நான் கீழமையா இருக்கேன், நீங்களாம் முன்னாடி போங்க, நீங்களாம் முன்னாடி போங்கன்னு நம்மள எல்லாரையும் ஏத்தி அனுப்பக்கூடிய ஆச்சரியமான பிரபந்தங்களை பாடின ஆழ்வார் இந்த ஆழ்வார். அதே மாதிரி இவர் எப்படிப்பட்டவர் சுவாமி அப்படின்னா, சாமானியவரா அப்படின்னா சாமானியவர் இந்த சுவாமி. ரிஷிம் ஜுஷா மகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீத் திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம் அப்படின்னு பராசர பட்டர் நீங்களா கேள்விப்பட்டிருப்பேள். கூரத்தாழ்வானுடைய குமாரவர், கூரத்தாழ்வான்றவர் ராமானுஜர்கிட்ட இருந்த ஆச்சாரியன், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பேள். அப்படி அந்த ஆச்சாரியருடைய குமாரர் பராசர பட்டர் அப்படின்னு திருநாமம் படைத்தவர். அவர் ரங்கராஜஸ்தவம்னு ஒரு கிரந்தம் ரங்கநாதன் மேல பண்ணியிருக்க, அந்த ஸ்தோத்திரத்துல இப்படி சொல்றாரு, யார நான் வணங்குறேன் அப்படின்னா ரிஷிய வணங்குறேன். எந்த ரிஷிய சுவாமி வணங்குறேன், திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம், திரமிட வேதம், அதாவது தமிழ் வேதத்துல வந்து ஆச்சரியமா, அதாவது ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாது திருக்குழந்தை ஆண்டவர் தாய்ச்சாகும் எப்படிப்பட்டது தமிழ் மொழி அப்படின்னா, தென்மொழி தேன்மொழி அப்படின்னு ஆண்டவர் தாய்ச்சாகும், வடமொழி வாடாமொழி, தென்மொழி தேன்மொழி. பாருங்க வைஷ்ணவானுக்கு எப்படி ஒரு பக்தி ரெண்டு மொழி மேலையும், அதாவது நாங்க எப்படின்னா முதல்ல இருந்து இந்த சம்பிரதாயத்துல எந்த ரெண்டுத்துக்கும் அடிச்சுக்கவே மாட்டோம், நாங்க பெருமாளா பிராட்டியான்னு எங்களுக்கு சந்தேகமே கிடையாது, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த தத்துவம். அதே போல வடமொழியா தென்மொழியான்னு அடிச்சுக்கவே மாட்டோம், வடமொழியும் தென்மொழியும் சேர்ந்து உபய வேதாந்தம், ஒரே வேதாந்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நம்ம பக்குவப்பட்டோம். அப்படி இந்த ஆழ்வார் ரிஷி, என்ன சுவாமி ரிஷி, ரிஷியா என்ன பண்ணார் அப்படின்னா, ரிஷிகள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, வேதத்தை பார்த்தா பார்த்தபடியே சொன்னா. இவர் எந்த எந்த வேதத்தை சுவாமி இவர் பார்த்தார் அப்படின்னா, திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம் தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல், நமக்கு தமிழ் மறைய தந்த வள்ளல் இவர் இந்த ஆழ்வார். அப்ப இந்த ஆழ்வார் எப்படி என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கெல்லாம் தமிழ் மறைய பார்த்தாரா அதை அப்படியே கொடுத்துட்டார் அந்த ஆழ்வார். அப்படி தமிழ் மறைய கொடுத்ததுனால இவரும் ரிஷி அப்படின்றது நல்லா தெரியப்படுறது. ரிஷிகள்லாம் எப்படி இருந்தாலோ, எப்படி வந்து வேதத்தை கண்ணால கண்டாலோ, அதாவது ஆழ்வார் உட்கார்ந்து எழுதினாரே அப்படின்னு சொன்னா, ஆமா சுவாமி கடைசியில ஆழ்வார் பேர் கூட வரதே சுவாமி, ஒரு ஒரு பத்துக்கும் கடைசியில சடகோபன் மாறன் சொன்ன அப்படின்னு, ஒரு ஒரு குருகூர் சடகோபன் சொன்ன, ஸ்ரீ தென்குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னு ஒரு ஒரு பத்துல வரதே. அதெல்லாம் எப்படின்னா, ரிஷிகள்லாம் எப்படி ஒரு ஒரு சம்ஹிதையில இந்த ரிஷினால இந்த சம்ஹிதை, அந்த ரிஷினால அந்த சம்ஹிதையோ, அந்த மாதிரி இது திரமிட சம்ஹிதை, இந்த திரமிட சம்ஹிதை ஆழ்வார் பார்த்தார், அதனால கடைசியில ஆழ்வார் பேர் எல்லாத்திலையும் வருது. அப்ப ஆச்சரியமான ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான்மறை எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப எல்லா விஷயம் நான்மறையில நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த நான்மறைன்றது மறைச்சு பார்க்கலாம், தமிழ் எவ்வளவு அழகு பாருங்கள, எப்படி அழகா சொல்றா பாருங்க. மறை, வேதத்திற்கு பேர் மறைன்னு, மறைச்சு சொல்லு, நேரா சொல்ல. ஆனா ஆழ்வார் அப்படி இல்ல, நன்னா பிரமாதமா சொன்னார். கலிகாலத்துல இதெல்லாம் புரியாது சுவாமி, கலிகாலத்துல நன்னா உடச்சு சொல்லணும். இவாளுக்கெல்லாம் சரணாகதி பண்ணணும். எம்பெருமான் தான் பரதத்துவம், விராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் தான் பரதத்துவம். இதெல்லாம் வந்து இவனே முழுமுதற் பொருள் அப்படின்னு எல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா, ஆழ்வார் பார்த்த அவருக்கு ஒரே வருத்தம். ஒரு பக்கம் என்னன்னா, தான் பாவம் கலியுகத்துல அவதாரம் பண்ணிட்டேன், கலியுகத்துக்கு முந்தின யுகம் துவாபர யுகம், துவாபர யுகத்துலதான் கண்ணன் எம்பெருமான் எழுதியிருந்தார், அந்த கண்ணனை பார்க்க முடியலையேன்னு வருத்தம். கண்ணனின் ஆசையே வடிவெடுத்தவராய் இவர் வந்தார்னு பராசரப்பட்டார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதி தம் திருஷ்டான ஆசை, கண்ணன் மேல இருந்த ஆசையே ஒரு உருவெடுத்து வந்துதான் சுவாமி நம்மாழ்வாரா அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. அப்ப இவரே பல இடங்கள்ல சேவிக்கும் பொழுது கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் அப்படின்னு ஆச்சரியமா கண்ணன் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சாய்க்கும் போது இந்த பாசுரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், எல்லாமே கண்ணன் தான் இந்த ஆழ்வா இருக்கு. தன்னுடைய எப்பப்பெல்லாம் தனக்கு தோன்றதோ அப்பப்பெல்லாம் கண்ணன் கண்ணன் கண்ணன் கண்ணன் தான். அப்ப அந்த கண்ணனை பார்க்க முடியலையேன்ற வருத்தம், இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் நல்ல கதி அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தினால ஆழ்வார் இந்த பிரபந்தத்தை ஆச்சரியமா திரமிட வேதம், இந்த பிரபந்தம்ன்றது திரமிட வேதம், தமிழ் வேதம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்னால கொண்டாடப்படுகிறது. இது உபச்சார சொல் இல்ல, அதாவது ஏதோ கொஞ்சம் உபச்சாரத்துக்காக சொல்றோம் அப்படின்றதெல்லாம் இல்ல, கொஞ்சம் மரியாதைக்காக சொல்றோம் சுவாமி தமிழ்ல இருக்கு அதுவும் வேதம் தான் அப்படி சொல்றோம் அர்த்தம் இல்ல. இது உண்மையிலேயே தமிழ் வேதம் அப்படின்றது உபச்சார வழக்கு இல்லாத, அதாவது மரியாதைக்கு சொல்லாத உண்மையாகவே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரெண்டு தீம் இரண்டு கண்களை போலதான் பாக்குறா. இரண்டு கண் இருந்தாதான் எப்படி நன்னா விஷயங்கள்லாம் புலப்படுமோ, அதை விட ஒரு படி மேலா இந்த தமிழ் மறை இருந்தாதான் நமக்கு நல்லா எம்பெருமான் புலப்படுவான். அப்ப அப்படிப்பட்டவர் இந்த ஆழ்வார், அந்த தமிழ் மறையை பார்த்து நமக்கு அருளினவர் அப்படின்னு. கண்ணன் எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவனை ஆண்டாள் சொல்லும் போது சொல்றான், ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. இந்த ஏலா பொய் சொல்லிட்டே இருப்பான், இந்த பொய் சொல்ற பிள்ளைய பார்த்தோ அப்படின்ற ஆண்டா. அப்ப அந்த மாதிரி ஆழ்வார்ட்டையும் ஏதாவது இந்த மாதிரி சொல்லிட்டானோ அப்படின்னா, அப்படி இல்ல, ஆழ்வாரா இவனே ஒரு அவதாரம் பண்ணி ஐயோ இந்த மக்கள்லாம் நம்மள சேவிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆவலோட இருக்கா, ஆனா அவனுக்கு வழி தெரிய மாட்டேன்றது. ஏன்னா வேதாத்தியனம் பண்ண முடியல, வேதாத்தியனம் பண்ணாலும் அது அர்த்தங்கள்லாம் புரிஞ்சு நம்மள தெரிஞ்சுக்க முடியல, ஏன்னா அது ரொம்ப மறைச்சு மறைச்சு சொல்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ன உடனே, சரி ஆழ்வார் தான் சரியானவர்னு சுவாமி நம்மாழ்வார் அவதரிப்பிச்சார். எம்பெருமா வைகாசி மாசத்துல உயர்ந்த விசாக நட்சத்திரத்துல அழகான வெள்ளிக்கிழமையில ஆழ்வார திருக்குருகூர்ன்ற அந்த அவதாரத்துல அவதரிப்பிச்சார். இதுக்கப்புறம் ஆழ்வாருடைய அருளி செயலோட பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்டது ஆழ்வாருடைய அருளி செயல் அப்படின்னா, அந்தணர் எல்லையில் நின்ற அனைத்துலகும், இவாதான் சேவிக்கலாம், அந்தணர்கள் தான் இதை சேவிக்கலாம், அந்தியர்கள் இதை சேவிக்க முடியாது, இந்த வர்ணத்தவா தான் சேவிக்கலாம், புருஷன் தான் சேவிக்கலாம், ஸ்திரீகள் சேவிக்க கூடாது, அல்லது பெண்கள் சேவிக்கலாமா கூடாதா, இப்படியெல்லாம் கேள்வியே இல்லை. எல்லாரும் வாங்கும் வேதத்தின் விழுப்புரள் இவனே, இவனை பத்தி தான் வேதங்கள்லாம் இப்படி சொல்லியிருக்கு, அதை நான் தமிழ் படுத்திருக்கேன், அதா எம்பெருமான் எனக்கு தமிழ்ல அந்த வேத சமீதைகளை காண்பித்து கொடுத்தான், அந்த தமிழ் எப்படி காண்பித்து கொடுத்ததோ அதை அப்படியே பாசுரமா சேவிச்சிருக்கேன், அந்த பாசுரத்தை எல்லாரும் சேவிக்கலாம்னு, அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்து எல்லாரும் இந்த லோகத்துல சேவிக்கலாம்ன்ற மாதிரி நமக்கெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணவர் இந்த ஆழ்வார். அப்ப பாருங்கோ இவர்னால என்ன உபகாரம் நமக்கு நேர்ந்தது, இந்த வேதங்கள்லாம் நம்மளால கத்துக்க முடிஞ்சு, அதை கத்துண்டு அர்த்தம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற உபநிடத அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு, அப்புறம் பெருமாள் அடைஞ்சு அதுல இருக்கிற பல கன்ஃபியூஷன்ஸ், அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு எப்ப சுவாமி பகவான் அடையிறது, எந்த ஜென்மத்துல அடைய முடியும். அப்ப அதுவும் கலியுகம் வேற ரொம்ப பாபிஷ்டமான யுகம், அதாவது இந்த யுகத்துல எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு மாத வருஷம் பண்ணிட்டே இருப்பா, நம்மளை மாத்திட்டே இருப்பா, அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்குறோம். அப்ப அவகிட்டே இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆழ்வார் இந்த ஆழ்வார் தான். அதனால இவர் தான் நமக்கு ரட்சகரா இருக்க, இந்த ஆச்சாரிய குலத்திற்கே தலைவரா விளங்குறார் இந்த சுவாமி நம்ம ஆழ்வார். அப்ப இவர் பண்ண உபகாரம் என்ன, சகஸ்திர சாக்கை உடைய இந்த திருவாய்மொழியை அருளினது, அதாவது ஆயிரம் பாசுரங்கள் கொண்டது திருவாய்மொழி. அத சுவாமி அழகா சொல்றார், சுவாமி வேதாந்த தேசம் முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும், முதல்ல பண்ணது திருவிருத்தம்ன்ற பிரபந்தம், அந்த திருவிருத்தம் நூறு பாட்டுகள் கொண்டது. அந்த திருவிருத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏகவிம்சதி பாரத்வாஜம் ஏகசதம் அத்வர்யுஷாக்காக நவதா அதர்வணா சகஸ்திரபத்மா சாமவேதான்னு ஒரு ஒரு வேதத்துக்கும் மகாபாஷ்யம்ன்ற கிரந்தத்துல கணக்கு சொல்லியிருக்கா, இந்த வேதம் எவ்வளவு அந்த வேதம் எவ்வளவு, அதாவது 101 சம்ஹிதைகள் கொண்டதா, அதாவது 101 கிளைகள் கொண்டதா யஜுர்வேதம். அதே மாதிரி 9 கிளைகள் கொண்டதா அதர்வண வேதம். சாமவேதம் 1000 கிளைகள் கொண்டது. அதனாலதான் பாருங்க ஆழ்வாரும் கரெக்டா சாமவேதத்தின் சாகரமா. அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது சகஸ்திர சாகோபனிஷத்தமாகமம், 1000 கிளைகளை கொண்ட சாமவேதத்தின் சாரமாக இயல் இசை நாடகம்ன்ற இந்த தமிழை வளர்த்தவ யாரு அப்படின்னா ஆழ்வார்கள் தான் அப்படின்றது நல்லா தெரியுது. அப்ப அந்த ஆழ்வார்கள் இசையில இவ்வளவு அழகா எம்பெருமான் மேல உயர்ந்த ஸ்தோத்திரங்களை பண்ணது வந்து இந்த பாசுரங்கள் மூலமா. அந்த பாசுரங்கள்ல 1000 வேதத்திற்கு ஒப்பானது திருவாய்மொழி, அது சமவேத சாரம். அதே நேரத்துல திருவிருத்தம் அப்படின்ற பிரபந்தம் முன்னுரத்த திருவிருத்தம், அது ரிக்வேதத்தினுடைய சாரம். அதே நேரத்துல முறையில் வரும் ஆசிரியம் எழுபாட்டும், திருவாசிரியம்ன்ற பிரபந்தம் 7 பாட்டுகளை கொண்டது, அது வந்து அடுத்த வேதமா இருக்கக்கூடிய எதிர்வேதத்தின் சாரம். எஜுர்வேதத்தினுடைய சாரமா திருவாசிரியம் இருக்கு. அடுத்தது பெரிய திருவந்தாதின்ற பிரபந்தம் நவதா அதர்வணஹான்னு சொல்லக்கூடிய வகையில அதர்வண வேதத்தினுடைய சாரமா இருக்கு. முதல்ல திருவிருத்தத்துல ஆழ்வா பார்த்த சுவாமி எம்பெருமான் இப்படி குடுத்தா, அங்க எனக்கு பெரிய இடத்துல என்னை உட்காந்து வச்சு வைகுண்டத்துல அங்க வந்து பெரிய சாராஜ்யத்தை எனக்கு காமிச்சு கொடுத்த, அங்க எனக்கு நிறைய கைத்தறியம் பண்ணிந்த, என்ன போய் வந்து சந்தார மண்டலத்துக்கு போ, இங்க போய் இவாளுக்கெல்லாம் பண்ணி உபதேசம் பண்ணுன்னு என்ன விட்டுட்டான், எனக்கு என்னவோ இங்க ரசிக்கவே இல்லை, எனக்கு அங்க போய் இவ்வளவு ரசிச்சிருந்தேனே, அந்த எம்பெருமான் இங்க விட்டுட்டானே விட்டுட்டானேன்னு அவனை பார்த்து கதற ஆரம்பிக்கிறேன். அவர் கதறினது அவருக்காக இல்ல, அவருக்கு அங்கிருந்த அனுபவம் தான் இங்கேயும் இருந்தது. ஆனா நமக்கு அந்த அனுபவம் வரணும்ன்றதுக்காக ஆழ்வார் வந்து கதறி கதறி காண்கிறார் எம்பெருமான். எப்படியாகப்பட்ட ஒரு அவா எம்பெருமான் ஆசை வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்றத அவர் பண்ணி காண்பிச்சார். அதாவது லோகத்திலேயே வந்து நாம குழந்தைகளுக்கு வந்து பல விஷயங்களை செய்து காமிக்கிறோம். அந்த போல ஆழ்வார் இப்ப நடக்க தெரியாத குழந்தைக்கு நாம நடந்து காண்பிக்கிறோம், அதனால நமக்கு நடக்க தெரியாதுன்னு அர்த்தம் அல்ல, அப்படி இல்லை. ஆழ்வாருக்கு அங்கிருந்த பகவத் அனுபவம், அங்கிருந்த அந்த எம்பெருமான் மேல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அந்த பல பல நற்குணங்கள் நிறைந்த அந்த சாகரம் இந்த எம்பெருமான அனுபவிச்சிருந்த, அதை நமக்கு எப்படி அனுபவிக்கணும், எப்படி அவனை கிட்டணும், எப்படி அவனை சேவிச்சு, எப்படி சரணாகதி பண்ணி, எப்படி அவனை அடையணும்னு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஆழ்வார். அப்படி நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்ண ஆழ்வார ஆழவந்தார்ன்ற ஆச்சாரியர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அழகா ஸ்தோத்திரம் பண்ற மாதா பிதா யுவதயா. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம், மாதா விஷயம் தான் பார்க்க போறோம், அப்புறம் பாதுகா சகஸ்திரம் கண்ணின் செலுத்தாம விஷயம். அதாவது ஆழ்வார் நமக்கு மாதாவா இருக்க, இந்த மாதா பிதா யுவதய ஸ்தனயாதி பூதிகி அப்படின்ற ஸ்லோகத்தையே நம்ம 10 நாளும் பார்ப்போம். அதுல இருக்கிற ஒரு ஒரு வரியை எடுத்து ஒரு ஒரு பதங்களை எடுத்து அதுல ஆழ்வாரின் சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆழ்வார் நமக்கெல்லாம் தாயா இருக்க அப்படின்னு இந்த விஷயம் சொல்லணும். எப்படி தாயா இருக்க அப்படின்னா, அன்னையாய என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என்னம்பியே அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு. எப்படி இருக்காரா, அன்னையா அத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான், தாயார்னாலதான் பிரதம குரு தாயார் தான். அதாவது நீதி சதகத்துல ஒரு ஸ்லோகம் அழகா வரும், நாஸ்தி மாத்ருசமோ குருஹு அப்படின்னு, அன்னைக்கு நிகரான ஒரு குரு லோகத்திலே கிடையாதுன்றது சாஸ்திரம். அப்படி நமக்கெல்லாம் எது ஹிதம், எது சரியான மார்க்கம்னு உபதேசிச்சதுனால நம் தாய்க்கு சமமானவர் இந்த ஆழ்வார். ஏன்னா வேதமே என்ன சொல்றது, மாத்ரு தேவோபவ அப்படின்றது, நமக்கெல்லாம் அன்னையாய தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அப்படி நமக்கெல்லாம் அன்னையா இருந்தவர் இந்த ஆழ்வார். அவ்வளவு ஆச்சரியமா நமக்கு மாதாவா இருக்க அப்படின்றது இன்னைக்கு தெரியறது. சரி, இப்ப இதெல்லாம் வந்து முன்னுரைக்கான விஷயம். இப்ப பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி எப்படி கண்ணினு சிறுத்தாம்போட சேர்த்து அந்த பாதுகா சகஸ்திரத்தை அனுபவிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இதுல பாதுகா சகஸ்திரத்துல சமாட்சியா பத்ததி, அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகம் முதல் ஸ்லோகம், இரண்டாவது பத்ததியில முதல் ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை பார்த்துண்டு அதுக்கு கண்ணினு சிறுத்தாம்பு எப்படி சேர்த்தி அப்படின்றத பார்த்துண்டு முதல் விஷயமா ஆழ்வார் அனுபவிக்கிறோம். அடுத்தது ஆழ்வாருடைய பிரபந்தங்கள், ஆழ்வாருடைய மேன்மை. 10 நாள் நம்ம அனுபவிக்க போறோம், 1 நாள் 2 நாள் சுவாமி, 10 நாள்ல நமக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதனால 10 நாள் சேர்த்தா மாதிரி அனுபவிக்கிறோம். முதல் ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் வந்தே புஷ்பு பதாசக்தம் தமிஷிம் தாஞ்ச பாதுகா யதார்த்தா சதஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யோ. அதாவது சடஜித்துன்னு 2 பேருக்கு பேர். இந்த பத்தத்தில என்ன விஷயம் அப்படின்னா, பெருமாளுடைய ஸ்ரீசகாரி, அதாவது இந்த பாதுகைன்றத சாய்க்கிறாள் இல்லையா, நமக்கு கோவில்கள்ல சடகோபம்ன்ற ஸ்ரீசகாரியை சாய்க்கிறான், அதுக்கும் சடாரின்னு பேரு, ஆழ்வாருக்கும் சடஜித்துன்னு பேரு. இந்த சுவாமி 2 பேருக்கும் பேர் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னா, 2 பேரும் ஒரே மாதிரி காரியத்தை எனக்கு பண்ணியிருக்கா அப்படின்றாரு தேசிகன். தெரியும் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே அதை பண்ணிருக்கார் சுவாமி, அதை காண்பிக்கிறார். அதாவது ஸ்ரீரங்கநாதர் கஸ்தூரி கலிதோர்த்வகுன்ற திலகம் கர்ணாந்தலோலேக்ஷணம் முக்தஸ்தேர மனோகராதரதலம் முக்தா கிரீட்டோஜ்வலம் பஷ்யன் மானச பஷ்யதோஹரன் ச பரியாய பங்கேருகம்னு கஸ்தூரி ரங்கனம். அந்த கஸ்தூரி ரங்கன் ஸ்ரீரங்கநாச்சியாரோட ஆச்சரியமா எழுதிருக்கிற திருக்கோலம் அப்படி அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீ சட்டாரிய மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ரீ சட்டாரி இன்னொரு பக்க சுவாமி நம்மாழ்வார். அப்ப இவா ரெண்டு பேருக்கு ஒரே பேர் தான், சட்டஜித் அப்படின்னு பேரு. இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், சட்டம்ன்ற வாயுவை ஜெயிச்சார். அப்ப அந்த பாதுகை என்ன பண்ணிச்சு, முன்பு ஒரு காலத்துல சட்டன்னு ஒரு அசுரன் இருந்தானாம், அந்த அசுரனை நம்பெருமாள் அதாவது ஸ்ரீ ரங்கநாதர் தன்னுடைய பாதுகையை வந்து அனுப்பிச்சு அந்த சட்டாரி அப்படின்ற பேர்ல அந்த பாதுகைக்கு வரா மாதிரி பண்ண அந்த சட்டன்ற அசுரனை அழிச்சு அதுக்கும் சட்டஜித்துன்னு பேர் வந்தது. இன்னொன்னு ஆழ்வாருக்கு சட்டஜித்துன்னு பேர் எதனால, நம்மளுடைய மனமே சட்டம். அதாவது சட்டம்னா எப்படிப்பட்டதுன்னா பற்பல தீய எண்ணங்களை படைத்திருக்கு. இந்த பற்பல தீய எண்ணங்களை எல்லாம் களைந்து நமக்கு விஷ்ணு பக்தியை உண்டு பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது விஷ்ணு சாஸ்திர நாமத்துல ரொம்ப அழகா பீஷ்மாச்சாரியார் சொல்ற என்ன விஷயம் அப்படின்னா, யார் அடையணும் அப்படின்னு, அதாவது தர்மபுத்தருடைய கேள்வி எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பல கேள்விகளை கேட்கிறார், அதை ஒரு நாள் நிச்சயமா அந்த திருவாய்மொழியோட சேர்த்து சொல்றேன். கடைசியில அவர் சொல்ற, யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீர்த்தானி தானி பக்ஷ்யாமி பூதயே. தர்மபுத்திரா நன்னா கேளு, ரிஷிகள்னா எந்த ஆயிரம் நாமத்தை நமக்கெல்லாம் சொன்னாலோ அந்த ஆயிரம் நாமத்தை நான் சொல்றேன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் சொல்ற. எந்த நாமத்தை ரிஷிகள் எப்பொழுதும் அனுக்ஷணமும் சொல்லிட்டே இருந்தாலும் அந்த நாமத்தை என் திருவாக்கிலிருந்து சொல்றேன், பக்ஷியாமி பூதையே அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமா சொல்லப்பட்ட நாமங்கள் இந்த ஆயிரம் நாமங்கள். ஆழ்வார் நமக்கு அழகா ஆயிரம் பாசுரங்களா கொடுத்திருக்காரு, இதுல இருக்கக்கூடிய நாமங்கள் தான் அங்கேயும் இருக்கு. ஆயிரம் பாசுரங்களோட ஆயிரம் நாமத்தையும் சேர்க்கலாம். அப்படி ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஒவ்வொரு பாசுரங்கள்லயும் ஆழ்வாருடைய அந்த அளவு எம்பெருமான் அவருக்கு மயர்வர மதிநலம் அருளினான். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சுவாமி மயர்வர மதிநலம் அருளினா, மயர்வர மதிநலம் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், அது என்ன மயர்வர மதிநலம் சொல்லிட்டு அது உரிமா இருக்கும். அதாவது நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை எம்பெருமானால செய்ய முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வால்மீகி பகவான், அந்த வால்மீகி பகவானுக்கு எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா, பிரம்மா மூலமா அனுகிரகம் பண்ற, வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணி பிரம்மா வந்து வால்மீகிக்கு எல்லா ராமாயண காலத்துல எப்படிப்படிலாம் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசினாலோ, என்னென்ன சச்சரவு நடந்தோ, என்னென்ன சண்டை நடந்ததோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தோ எல்லாம் உனக்கு அப்படியே தெரியவிட்டார். அவர் அது அப்புறம் இத்திகாசமா எழுதிட்டார், பிரம்மாவின் அனுகிரகத்தை பெற்றவருக்கே அப்படி ஒரு உயர்த்தினா பிரம்மாவுக்கும் பிதாவா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதாவது அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்றதுக்காக மயர்வர மதிநலம்னு சொல்றேன். அப்படி ஒரு நலத்தை அருளியிருக்கான் ஆழ்வாருக்கு. ஆழ்வார் தான் அனுபவித்தபடியே பேசுகிறார், தான் எப்படி பெருமாள் அனுபவிச்சாரோ அந்த அனுபவம் குறையாம ஆழ்வார் பேசுற. ஒரு ஏரி இருக்கு சுவாமி, ஏரி அப்படியே நல்லா மழை பெய்யறது, ரொம்ப வழியது, வழியற தீர்த்தம் எல்லா நாத்துக்குள்ளயும் வந்துடுறது இல்லையா, அந்த மாதிரிதான் ஆழ்வாருடைய பாசனம். ஆழ்வாருக்கு அனுபவம் தாங்க முடியல, அனுபவம் வழியறது, அந்த அனுபவம் மூலமா அப்படியே ஆச்சரியமா பாசுரங்களா ஆழ்வார் திருவாய்மொழி அருளுற. அப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டது, ஆழ்வாருடைய விஷயம் எப்படிப்பட்டதுன்றதுதான் சுவாமி இங்க சொல்ற. யதார்த்தா சதஜித் சம்யா, இந்த சம்யா கரெக்ட் சுவாமி, சம்யானா பேருன்னு அர்த்தம். இந்த ஆழ்வாருக்கு சதஜித்துன்னு பேருன்றது பொருத்தமா இருக்கு, ஏன்னா என்னுடைய மனதாகிய தீய விஷயத்தை வென்றுட்டாரு. அப்ப இந்த ஆழ்வார் சதஜித் தான், சதாரியும் சதஜித் தான், அதுவும் நமக்கு தலையில் சாய்க்கப்பட்டு நம்ம தீய எண்ணங்களை எல்லாம் போக்கிட்டே இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கு சதஜித்துன்ற பேர் பொருத்தமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட வந்தே அப்படிப்பட்டவாளை நான் சேவிக்கிறேன் அப்படின்ற இந்த கண்ணினம் சிறுத்தாம்புல முதல் பாசுரத்துல, கண்ணினம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமா என் எண்ணப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ன கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்ற சுவாமி மதுரகவியாழ்வார். மதுரகவியாழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய நேரடி சிஷ்யர், அவர் துவாபர யுகத்திலேயே பிறந்துட்டார். சுவாமி மதுரகவியாழ்வார் அவருடைய அவதாரம் துவாபர யுகத்திலேயே, அதாவது ஆச்சாரியருக்காக முன்னாடியே வந்து வெயிட் பண்ணியிருந்தார் சிஷ்யர். அப்படி இவருடைய தேஜஸ், அந்த தேஜஸ் அவர் ஐஷண்டு வந்து நம்மாழ்வாருடைய இந்த திருக்குருகூர் அப்படின்ற ஊர்ல புளிய மரத்தடியில யோகத்திலேயே பல காலம் இருந்தார் நம்மாழ்வார். அப்படியே அந்த யோகத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி அவர் என்ற தான் சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிய அவருக்கும் உபதேசம் பண்ண இன்னைக்கும் நாம அந்த திருவாய்மொழியை சேவிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம், என்ன சுவாமி திருவாய்மொழிக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னா, ஏன் நாங்கெல்லாம் திருவாய்மொழியை இன்னும் சேவிக்காம இருக்கோம் அப்படின்னா, ஆச்சாரியன் எடுத்து சொன்னா நீங்க எல்லாரும் சேவிக்க ஆரம்பிச்சுங்க. அதுல இருக்கிற அனுபவம் அப்படிப்பட்டது, எல்லாரும் திருவாய்மொழி சேவிக்கலாம், எந்த ஒரு மறைமுறையும் கிடையாது. எம்பெருமான் மேல ஆறாத காதல் குருவூர் சடகோபன் அப்படின்னு சொல்றது, சொல்ற அந்த ரீதியில அவர் ஆறாத காதல்ல கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர்னு ஆறாத காதல்ல பேசியிருக்க, எல்லாரும் அந்த பிரபந்தத்தை நன்னா சேவிச்சு கத்துக்கலாம். அப்படி ஒரு ஆச்சரியமான பிரபந்தம். அதை கத்துக்கிறதுனால நமக்கு என்னன்னா, அழியாத செல்வம் அது, அழிகின்ற செல்வம் இல்லையே, அழியாத செல்வம். இங்க இங்க திருவாயுமிழகத்துல வைகுண்டத்துல போய் பாட போறோம், பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு சுவாமியே சொல்ற. எங்க போய் வைகுண்டத்துல போய் என்ன சுவாமி பண்ணுவோம் அப்படின்னா, சாமகானம் பண்ணுவோம் அப்படின்னா, ஆமா சுவாமி திருவாயுமொழி சாமவேதம் தானே, அதை கானம் பண்ணுவோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா ஆழ்வாருடைய பிரபாவத்தை அந்த விஷ்ணு பதத்திற்கும், அதாவது ஸ்ரீ சட்டாரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பாதுகைக்கும், சுவாமி நம்மாழ்வாருக்கும் ஒரே பெயர் எப்படி ஏற்பட்டதுன்னு முதல் ஸ்லோகத்தினால அழகா சொல்ற. அத முதற்கவி ஆழ்வார் சொல்லும் பொழுது, அன்னைக்கும் அமுதூரும் என்னாவு கே, எப்படிப்பட்டவர் ஆழ்வார்னா, அதாவது எம்பெருமானுடைய குணத்திலேயே லயிச்சு போனவர் இந்த ஆழ்வார். எப்படி லயித்தார் அப்படின்னா, எம்பெருமானுடைய குணத்தை பாட ஆரம்பிக்கிற, பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் அமரும் பெறலடிகள் மத்தொரு கடைவெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் எத்திரம் எத்திரம் எத்திரம் முரளினோடு எத்தனம் இப்படின்னு பேசிட்டே இருந்தாரோ ஆழ்வார் மோகிச்சு போயிட்டாரு. அந்த பாசுரத்தை அப்படியே அனுசந்தானம் வந்துதான் அப்படியே மடைதிறந்த வெள்ளமா ஆழ்வாருக்கு வரும்பொழுது அப்படியே மோகிச்சு போயிட்டாரான். எம்பெருமான் எப்படிப்பட்ட சுலபனா இருக்கான் இந்த ஸ்ரீ ரங்கநாதன். ரங்கநாதன் மேலதான் இந்த ஆயிரம் பாசுரமும்னு திருவுள்ளம் பூர்வாளுக்கெல்லாம், நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே என்ன சொன்னா, வான்திகளும் ஜோலை மதுளரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்வரைகள் ஆயிரமும், இந்த ஆயிரம் பாசுரமும் எம்பெருமான் ரங்கநாதன் விஷயமாகவே தான் இருக்கு அப்படின்றத அவ்வளவு ஆச்சரியமா காண்பிச்சா. அப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய விஷயத்துல மோகிச்சு போயிட்டார். ஏன்னா கண்ணன் எல்லாரையும் மோகனம் செய்யக்கூடியவன். அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்னா, அவனுடைய அவனே வந்து மணி மந்திர ஔஷதமா இருக்கான் நமக்கு. அதாவது ஒரு டிசீஸ கியூர் பண்ணோம், ட்ரீட் பண்ணணும்னா அது மூணு வழி இருக்கான். அது பூர்வெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கான், குலசேகர அழ்வா ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, மணி மந்திரம் ஔஷதம்னு அந்த நாள்ல சொல்லுவான். என்ன மணி சுவாமி அப்படின்னா, அது வேற யாரும் இல்ல, கிருஷ்ணன்ற மணிதான், கோபால சூடாமணிஹி அப்படின்னர். சரி சுவாமி மணியை சொல்லிட்டு அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணன்ற மந்திரம் தான் நம்மளெல்லாம் உத்தரிக்கக்கூடிய மந்திரம், ஆச்சாரியன் கிட்ட இருந்து உபதேசமாகக்கூடிய மந்திரம். பல மந்திரங்கள் ஆச்சாரியால் நமக்கு அஷ்டாட்சரம்ன்ற மந்திரத்தை உபதேசம் பண்றா, பல மந்திரங்களை இந்த சம்சாரத்திலிருந்து கடப்பதற்காக அவர்கள் உபதேசம் பண்ணி நமக்கு சரணாகதின்ற மார்க்கத்தை உய்விக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள், அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணனுடைய மந்திரம். அடுத்தது ஔஷதம் என்ன, ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் அப்படின்ற வியாமோக பிரசம ஔஷதம் முனிமனோவிருத்தி பிரவிற்த்தி ஔஷதம்னு குலசேகராழ்வார் அழகா முகுந்த மாலையில கண்ணனை உருகி உருகி பாடுற. அப்படி கண்ணன் மேல ஆறாத காதல் கொண்ட குருகூர் சடகோபன். அப்படி இந்த திருவாய்மொழியில ஆழ்வாருடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டதுன்னா, ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் அவர் ரச்சனம் பண்ணும் பொழுது, அதாவது ராமானுஜர் அந்த ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் எழுதும் போது, ஸ்ரீபாஷ்யன்றது வேற ஒண்ணும் இல்லை, அதாவது வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் சுருக்கி சூத்திரம்னு பண்ணி வச்சார் வேதவியாச மகரிஷி. அந்த சூத்திரங்களுக்கு உரை எழுதினர், பாஷ்யம்னா உரைன்னு பேர், அந்த ஸ்ரீபாஷ்யம்ன்ற உரை. அந்த உரையை எழுதும் பொழுது பாஷ்யக்காரருக்கு, அதாவது சுவாமி ராமானுஜருக்கு ஏதாவது சம்சயம் ஏற்பட்டதுன்னா உடனே அவர் என்ன பண்ணுவாரா, ஆழ்வாருடைய திருவாய்மொழியை சேவிப்பாராம். இந்த சுவாமி தேசிகன் அழகா பதிவு பண்றார், தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, எங்கெங்கெல்லாம் வந்து வேதத்துல சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் ஆழ்வார் பாசுரம் சேவிச்ச உடனே தெளிந்து விட்டது. அதை வச்சு உடனேவே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம்ன்ற ஆச்சரியமான கிரந்தத்தை பண்றாருன்னு சுவாமி தேசிகன் இதை பதிவு பண்ற. அப்படி நாமெல்லாம் தனித்திருமால் தாழ்ல வந்து இன்னைக்கு தலையை வைக்கிறோம் அப்படின்னா, சுவாமியே சாய்க்கிற, நம்மாழ்வார் இல்லைன்னா எம்பெருமான் கிட்டையே நெருங்க முடியாது. தனித்திருமால் தாழில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. சடகோபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மகரிஷிகள் எல்லாம் காட்டிலும் உயர்ந்தவர், மாசில் மனம் தெளிமுனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்தாசிரியர் வார்த்தை கொவ்வா. அப்படி மாசில் மனம் தெளி முனிவர்கள் வகுத்ததெல்லாம் விட ஸ்பஷ்டமா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு, அதாவது பத்துடைய அடியவர் கிளியவன் பதிகத்திலே சொல்லும் பொழுது மலர் மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் என் பெரு கண்ணலத் ஒன் பொருள் நீரில் அவன் புகழ் நாரணன் உயர் வர உயர் நலம் உடையவன், கல்யாண குணங்கள் எல்லாம் நிரம்பினவனாம் அந்த எம்பெருமான். ஒரு ஹேய குணமும் கிடையாதான், அதாவது குற்றம் கூடிய குணங்கள் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி திருவாய்மொழியில அழகா ஸ்தாபிக்க போறார். திருவாய்மொழி பிரபந்தம் தமிழில் அமைந்த அழகான பிரபந்தம். அதனுடைய விஷயத்தையும் அதே அடுத்த ஸ்லோகத்தினுடைய விஷயத்தையும் இன்னும் பற்பல அரிய விஷயத்தையும் ஆழ்வாருடைய அனுபவத்தையும் ஆழ்வாருடைய பெருமையும் அடுத்த விஷயத்துல பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.